ரத்னத்தின் தாமர பொய்கை வந்திறங்கிய ரூபவதி நீல தாமர மிழிகள் துறந்து நின்னே நோக்கி நின்னு சைத்திரம் நின்றே நீராட்டு கண்டு நின்னு என்று ஸ்வப்னத்தின் தாமர பொய்கை வந்திறங்கிய ரூபவதே நீல தாமர மிழிகள் துறந்து நின்னே நோக்கி நின்னு சைத்திரம் நின்றே நீராட்டு கண்டு நின்னு வனத்தில் வந்து சேர்ந்தொரு வன மோகினி என்றே பாவனார தலவனத்தில் வந்து சேர்ந்தொரு வன மோகினி வர்ண சுந்தரமாம் தாலங்களேந்தி வன்ய புஷ்பஜாலம் நிறையாய் நின்னே வரவேற்குவானாய் ஒருங்கி நின்னு என்று ஸ்வப்னத்தின் தாமர பொய்கையில் வந்திறங்கிய ரூபவதே நீல தாமர மிழிகள் துறந்து நின்னே நோக்கி நின்னு சைத்திரம் நின்றே நீராட்டு கண்டு நின்னு தேவநந்தனத்திலே பூமரங்கள் பூத்தராவில் பிரேம சிந்ததன் தேவநந்தனத்திலே பூமரங்கள் பூத்தராவில் நின்றே நர்த்தனம் காணானொருங்கி நின்னே காத்து நின்னூச்சாரே நீலாகாசமும் தாரகளும் என்று சொப்னத்தின் தாமர பொய்கையில் வந்திறங்கிய ரூபவதே நீல தாமர மிழிகள் துறந்து நின்னே நோக்கி நின்னு சைத்திரம் நின்றே நீராட்டு கண்டு நின்னு